ஹாக்கி கிரவுண்ட் என்ன? அதான் பட்டா போட்டல்ல கிளம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையனா. இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாத. இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையனா. இப்போ மழை போல நீ வந்த கடல் போல நான் இருவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. வந்து வந்து போய அந்த அலைகளை போன கையில மாட்டிக்குவ வளையல போல. ஓ கண்ணு கேத்த அழகாரு காத்திருடா கொஞ்சம். உன்னை இப்படியே தந்தாலும் தித்திக்குமே நெஞ்சம். இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன சர சொல்லு கண்ணே. இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. மனசு நிறையுமே இந்த மீனோட அம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குதேசிப்பே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. நீய கண்ண போல இருக்கணும் என் பிள்ளைக்கு தகப்பனாவணும். அந்த அலையோரோ நம்ம பசங்க கொஞ்சி விளையாடணும். நீ சொந்தமாக கிடைக்கணும், நீ சொன்னதெல்லாம் நடக்கணும். நம்ம உலகம் ஒண்ணு இன்று நாம் உருவாக்கணும்.